ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலவதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி பாகான் பக்தாங்கிருதேன பரகாலைதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம்ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இதுவரைக்கும் 10 பெண்கள் எழுப்பப்பட்டார் ஆண்டாள் நாச்சியாரால. இப்ப எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு, அதாவது நந்தகோபனோட இல்லத்துக்கு போவதாக இந்த பாசுரங்கள் அமைக்கப்படுறது. எதுக்கு இப்ப இங்க வர அப்படின்னா, நோன்பிற்கு கிருஷ்ணன் வரணும், கிருஷ்ணன் வந்து பறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாத்தியத்தை தரணும் அப்படிங்கறது அந்யாபதேசம். கிருஷ்ணனே வேணும்னு கேட்டு போறது ஸ்வாபதேசம். ஆக இந்த பாசுரத்தில் முதல் முதலா அந்த நந்தகோபனோட இல்லம், அந்த நந்தகோபனோட இல்லம் எது அப்படின்னா, இது அனுகாரத்துல நந்தகோபனோட இல்லம். இவா இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவாளோட ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு இப்ப போறா. அதுதான் நந்தகோபனோட இல்லமா நினைச்சிருந்த இப்ப போறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சாய்க்கிறான். முதல்ல ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த க்ஷேத்ராதிபதி, அந்த க்ஷேத்திரத்துக்கு யார் தலைவனோ அவரையும், அந்த துவார அத்தியக்ஷாதிபதி, துவார அத்தியக்ஷாதிபதினா அந்த துவாரம், அந்த வாசக்கதவ காவல் காக்கக்கூடிய அந்த தலைவர்களையும் அவாளையும் முதல்ல அனுமதி வாங்கிக்கணும் அவாக்கிட்ட. இப்ப திருமலையில போகணும்னா அது வராக க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். முதல்ல வராகனை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும்ன்றது ஐதிஹ்யம், இது சாஸ்திர கட்டளை. இது அந்த மாதிரி இங்க முதல்ல அந்த கோவில் காப்பான் அப்படின்றவாளை இங்க சேவிச்சுட்டு போற மாதிரியான அமைப்பு இந்த பாசுரத்துக்கு. அது சரி, இவாள்லாம் தான் ஆயர் சிறுமியராச்சே, இவாளுக்கு எப்படி வந்து க்ஷேத்ராதிபதிய சேவிக்கணும், துவார அத்தியக்ஷாதிபதிய சேவிக்கணும், இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தியும் பாகவதர்கள் கிட்ட இருக்கிற பிரேமையுமே இவாளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுன்னு வியாக்கியானம். ஏன்னா பாமர ஜனங்கள் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவா அப்படின்னா, அதாவது பெருமாளை பத்தி தெரியல, பாகவதர்கள் சம்சர்க்கம் பத்தி தெரியல, இந்த மாதிரி தெரியாம இருக்கிறவா வேதம் என்ன சொல்றதோ அதை கடைபிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும்ங்கிறது நியதி. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அதாவது பெருமாளை தெரிஞ்சுண்டு பாகவத சம்சர்க்கத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வேதம் சொல்லும் நியதி இவாளை தொடருமா அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிற. அதனால இவா வந்து பெருமாளே கத்தின்னு இருக்கிறதுனாலையும், நாராயணனே அப்படின்னு இருக்கிறதுனாலையும், இவாளுக்கு பாகவத சம்சர்க்கம் இருக்கிறதுனாலையும், இவளுக்கு தன்னை போல அந்த நியதிகள் எல்லாம் தெரிய வர்றது அப்படிங்க. இப்போ ஸ்ரீரங்கத்துல போனோம் அப்படின்னா அந்த கிழக்கு வாசல் அப்படிங்கறதுக்கு சண்ட பிரசண்டர்கள் அப்படின்றவ துவாரபாலகா, தெற்கு பக்கத்துக்கு பத்ரன் சுபத்ரன், மேற்கு பக்கத்துக்கு ஜெய விஜயாள், வடக்கு பக்கத்துக்கு தாத்தா விதாத்தா அப்படின்னு வேற வேற வாயில் காப்புன்னு சொல்லுவான். இந்த மாதிரி இருக்கிறவ கிட்ட நியமனம் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். சாதாரணமாவே நம்ம கோவிலுக்கு போகும்போது ஜெய விஜயால ஒரு நிமிஷம் சேவிச்சுட்டுதான் பெருமாள் சன்னதிக்குள்ளேயே நுழையணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க நந்தகோபுரோட இல்லத்துல வாயில் காப்பானாவும் மாளிகை காப்போனாவும் இருக்கிறவால முதல்ல இவா வந்து சேவிக்கவறான். அதாவது பொதுவிலேயே ஒரு இடத்துல வேலை பண்றவா அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு மிடுக்கு இருக்கும். நாங்கெல்லாம் இந்த இடத்துல வேலை பண்றா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து நந்தகோபனுடைய வேலையாள். எப்பேற்பட்ட நந்தகோபன், நாயகனாய் நின்ற நந்தகோபன். அவர் வந்து க்ஷேத்ராதிபதி மாதிரி அவர் அந்த இடத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபன். சர்வ ரக்ஷகனான எம்பெருமானையும் தன்னோட பிரேமையினால கட்டி போட்டு வச்சிருக்கிற நந்தகோபன். ஏன்னா யசோதை திருவாக்கா சொல்லும் போது பெரியாழ்வார் இப்ப ஆடி அமுதுகை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பன்னு, கிருஷ்ணர் சாப்பிடலன்னா தானும் சாப்பிட மாட்டார், கிருஷ்ணரோட தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட கிருஷ்ணனை விட்டுட்டு எதுவுமே பண்ணாத அப்பேற்பட்ட நந்தகோபன். அதனால அந்த க்ஷேத்ராதிபதியா இருக்கக்கூடிய நந்தகோபனையும் அவரோட வாயில் காப்போனையும் முதல்ல போய் இவா வந்து விஞ்ஞாபிக்கிறா. அந்த நந்தனுடைய வீட்டை காப்பவரே அப்படின்னு, அந்த காப்பான் அப்படின்றதே அவ்வளவு ஈஸியான வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு காப்பான் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணத்துல சுங்கிவேரபுரத்துல குகனோட இடத்துல ராமன் இருக்கார், அந்த ராத்திரி அங்க தங்கணும். அப்போ ராமனும் சீதையும் படுத்து தூங்கறதுக்கு போயிடுறா. அப்ப அந்த இடத்துல லக்ஷ்மணன் தூங்கல, அவர் வந்து சுத்தி சுத்தி வரார். யாருக்கோ யாராலையும் ராமனுக்கு சீத்தைக்கும் ஒரு ஹானி வந்துடக்கூடாதுன்னு அவர் தூங்காம முழிச்சுட்டு இருக்கார். அப்ப குகனுக்கு சந்தேகம் வந்துருது, ஏன் லக்ஷ்மணன் தூங்காம இருக்கான், ஒருவேளை இவன் பரதனோட கையாளோ அப்படின்னு. அதனால குகன் தூங்காம இருக்கார். லக்ஷ்மணனுக்கு சந்தேகம் வந்துருது, ஏன் குகன் தூங்காம இருக்கார், ஒருவேளை இவர் பரதனோட கையாளோ அப்படின்ட்டு. ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன என்னன்னா பரதன் தான் அனுப்பிச்சுட்டானுன்ற மாதிரி உள்ள ஒரு எண்ணம், அதனால காட்டுக்கு அனுப்பிச்சுட்டானோ ராமனன்ட்டு. அதனால ஒருவேளை பரதன் சொல்லிதான் இந்த குகன் வந்து இப்படி தூங்காம முழிச்சுட்டு இருக்கானோன்னு லக்ஷ்மணனுக்கு ஒரு பயம். அதனால இவரும் அந்த இடத்துல தூங்காம இருக்கார், அவரும் அந்த இடத்துல தூங்காம இருக்கார். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குகனோட பரிவாரங்கள். அவ எல்லாருமே அந்த அயோத்தி ராஜ்யத்துக்கு உட்பட்டவாதான்றதுனால ராமன் பேர்ல அவ்வளவு பிரீத்தி. ஏன் குகனும் லக்ஷ்மணனும் தூங்காம இருக்கான்னு இவாளுக்கு புரியல, அவளுக்கு பயமா இருக்கு ராமனுக்கு ஏதான ஹானி வந்துருமோ அதனால அப்படின்ட்டு அவளும் தூங்காம இருக்கா. ஒரு காப்பான் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி விழிப்போட இருக்கணும். அந்த நம்ம யார காப்பாத்துறதுக்காக, யாருடைய அந்த நன்மைக்காக நம்ம இருக்கமோ அவளுக்கு எந்த விதமான ஹானியும் வந்துடக்கூடாதுன்னு விழிப்போட இருக்கிறவாளா இருக்கணும். அப்பேற்பட்ட காப்பாளர்கள் இந்த இந்த பாசுரத்துல இருக்கக்கூடியவ. அவளை சொல்லும் போது வீட்டை காப்பான்னு சொல்லாம கோவில் காப்பானே அப்படின்னு சொன்னான். ஏன் கோவில்னு சொன்னா, அனுகாரத்துல இது நந்தகோபுரோட வீடு தானே, கோவில் காப்பானேன்னு ஏன் சொன்னா அப்படின்னா, அவளை பொறுத்தவரையில் கிருஷ்ணன் இருக்கிற இடம் கோவில் தான். ஏன்னா கோன்னு சொல்லப்படுற அரசன் இவாளுக்கு யாருன்னா கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இல்லமானது கோயில் தான் அப்படிங்கறதுனால வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லாம, வெறுமை வாயில் காப்பான்னு சொல்லாம முதல்ல கோவில் காப்பானேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னா, கொடி அப்படிங்கறது ஒரு அடையாளம். பாரத போர்ல கிருஷ்ணனோட அந்த ரதத்துல ஒரு இவ்வளவு சுத்தீவிர லட்சக்கணக்கான பேர் நிக்கும் போது இதுதான் வந்து அர்ஜுனனோட ரதம்னு எப்படி தெரியும் அப்படின்னா, கிருஷ்ணன் ஓட்டின்னு வர்றதுனால தெரியுமான்னா ரொம்ப தூரத்துல இருந்து அது கூட தெரியாதான். ஆனா அந்த ஹனுமன் கொடி இருக்குமா, கொடியில ஹனுமானோட அந்த உருவமானது பதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கொடிய தூரத்துல இருந்து பார்க்கும் போதே துரியோதனாதிகளுக்கு அவ்வளவு பயம் வருமா, ஓ இது அர்ஜுனனோட ரதமாச்சே, இது கிருஷ்ணன் ஓட்டிட்டு வர அந்த கொடியில ஹனுமான் இருக்காருங்கிறதே அவளுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். ஆக ஒரு கொடி அப்படிங்கறதே பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு உருவகமா நிறைய இடங்கள்ல எடுத்திருக்கா. இந்த வில்லிபுத்தூரார் வந்து ரொம்ப அழகா மகாபாரதத்துல சொல்லும் போது துரியோதனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டு வர அந்த சமயத்துல ஒரு ஒரு பாசுரம் கொடுக்கிறார். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழுடை எழுவி வண்ணன், பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணையாக மாட்டான், மீண்டு நீ போக என்று அந்த வியன்மதில் குடுமித்தோறும் காண்தகு பதாவிக ஆடை கைகளால் தடுப்ப போன்ற அப்படின்னு. அதாவது அந்த கொடி இல்லாமே துரியோதனை பார்த்து சொல்றதான், உன்னை காப்பாத்துறதுக்குலாம் எங்க கிருஷ்ணன் வரமாட்டார், பாண்டவர்களை காப்பாத்துறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டு அதனால நீ அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு அந்த கொடிகளே துரியோதனனுக்கு விஷயம் சொல்லித்தான். அந்த மாதிரி ராமன் வந்து மிதிலையில சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்கேருந்து வரும்போது அந்த அரசனோட மாளிகையில ஜனகனோட மாளிகையில இருந்த கொடியே விஷயம் சொல்லித்தான். என்னன்னா, மையர் மலரி நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிமலர் கமலச்செங்கன் ஐயனை எல்லவாவென்று அழைப்பது போன்றதம்மா அப்படின்னு. வா வா இங்கதான் இருக்கா எங்க சீதை, மாதவத்தின் வந்து செய்யவள், நாங்க பண்ண புண்ணியத்தோட பலனா இருக்கக்கூடிய எங்களுடைய சீதையானவள் இங்கதான் இருக்கா, உனக்கானவள் இங்கதான் இருக்கா, இங்கவா இங்கவான்னு எல்லா கொடியும் அவரை பார்த்து வாவான்னு கூப்பிட்டுதான். துரியோதனனை பார்த்து போன்னு சொன்ன கொடி, இங்க ராமனை பார்க்கும்போது வாவான்னு சொல்ற கொடின்னு கொடியே நிறைய விஷயங்களை சொல்லும். அந்த மாதிரி இவாளையும் இங்க இந்த கொடிகளானது கூப்பிடுறது, இங்க வா இங்க வான்னு கூப்பிடுறதுனால கொடித்தோறும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னா, அந்த கொடியானது இவாளை பார்த்து கூப்பிடுறது, அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பானை பார்த்து இவா சொல்றா, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னா, ரத்னங்களால இழைக்கப்பட்ட மணிக்கதவம். அதாவது இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணோட அகத்தை சொல்லும் போதே தூமணி மாடம்னு சொன்ன ஆண்டாள், அவளோட அந்த அகமே தூமணி மாடமா இருந்ததுன்னா கிருஷ்ணரோட இல்லமானது எப்படி இருக்கும்? அதனால மணிக்கதவம் தாழ்த்திறவாய், அந்த நந்தகோபரோட இல்லமானது அப்படி மணிக்கதவுகளால பொறிக்கப்பட்ட ஒரு கதவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையா இருக்கு. எல்லாரையும் ரட்சிக்கிற நந்தகோபரை காக்கும் நீர் எங்களையும் இந்த மணிக்கதவை திறந்து ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த வாயில் காப்போனை பார்த்து வந்து விஞ்ஞாபிக்கிறார். ஆயர் சிறுமியரோ முக்கு, ஆயர் சிறுமியரான எமக்கு அப்படின்னு அவ தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அவர்கிட்ட. நாங்க எல்லாரும் ஆயர் சிறுமிகள், திடீர்னு காலங்கார்த்தால வந்திருக்காளே பூதனா மாதிரி இவாளும், ஒருவேளை வேஷம் போட்டவாளோ, ஒருவேளை ராட்சசிகளோ, கிருஷ்ணனுக்கு எதான ஹானி பண்ண வந்துட்டாலும்லாம் எங்களை பார்த்து பயப்படாத, நாங்க அந்த மாதிரி பட்டவா இல்ல, அப்படியே ஒருவேளை நாங்க இருந்தாலும் எங்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு கிருஷ்ணனுக்கு நன்னா தெரியும், ஆனா நாங்க அப்படிப்பட்டவாள்லாம் இல்ல, நாங்க சாதாரண பெண்கள், எங்களை அதனால உள்ள அனுப்பு, நாங்கெல்லாம் ஆயர் சிறுமிகள், எங்களை உள்ள அனுப்பு அப்படின்னு அரை பறை, இந்த நோன்புக்கான ஒரு வாத்தியம், அது வந்து நல்ல சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம், அது நல்ல ஒரு கோஷமானது எழும்பும், அந்த வாத்தியம் எங்களுக்கு வேணும், அது கிருஷ்ணன் கிட்ட இருக்கு, கிருஷ்ணன் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கா, அதனால எங்களை உள்ள அனுப்பு அப்படின்ற. யார் சொன்னா? மாயன் மணிவண்ணன். மாயன் மணிவண்ணன் ஆண்டாளோட ஒரு செல்ல பதம் இது, மாயன்றது பிடிச்ச பதம் இது. ஏன்னா நம்ம இது வரைக்குமே மூணு இடங்கள்ல பார்த்தோம், இது நாலாவது இடம். ஏன் மாயன்னு எப்ப பார் சொல்றான்னா, அவ்வளவு ஆச்சரிய சேஷ்டிதங்கள் உடையவன் கிருஷ்ணன், ஒரு பாசுரத்துல சொல்லி அது ஒரு வியாக்கியானத்துல சொல்லி எல்லாம் முடிக்கவே முடியாது, ஒவ்வொன்னுத்திலயும் ஒரு நாலு இன்சிடென்ட் ஆகுது நம்ம சொல்லலாம், அத்தனை அளவுக்கு மாயன். நாரதர் வந்து ஒரு தடவை பெருமாளை பாக்கிறதுக்காக, அதாவது கிருஷ்ணனை பாக்கிறதுக்காக வர்றார், கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள், அத்தனை பேரோடையும் இவர் எப்படி குடும்பம் நடத்துறாருன்னு பாக்குற அந்த அழக பாக்கிறதுக்காக அங்க வர்றார். ஒவ்வொரு ஆத்துலயும் பாக்குறாரு, ஒரு ஆத்துல கிருஷ்ணன் இருக்கார், ஒரு ஆத்துல வந்து அவர் குழந்தைகளுக்கு ஏதோ விளையாடின் இருக்காரு, இன்னொரு ஆத்துல வந்து காய் திருத்தி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு ஆத்துல மாடு குளிப்பாட்டின் இருக்கார், இன்னொரு ஆத்துல வந்து அமைச்சர்களோட உட்காந்து பேசின் இருக்கார், ஒரு ஆத்துல பாத்திரம் தேய்ச்சின் இருக்கார். நாரதருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவர் வந்து பிரம்மச்சாரி, இவருக்கு ஆத்துல எத்தனை வேலை இருக்கும்னே முதல்ல தெரியாது, இதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ணன்றது இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இத்தனையும் பாத்துட்டு இருக்காரு இவர், ஒருத்தர் தானே ஆனா எல்லாராத்துலயும் இருக்காருன்ட்டு ஒரு ஆத்துக்குள்ள திடால் நுழையிறார் இவர். உள்ள போய் தான் நம்ம பார்ப்போம், வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுதோ என்னவோ, நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆத்துக்குள்ள இவர் நுழையிறார். நுழைஞ்ச உடனே தான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாரதர் நுழைஞ்ச உடனே அவரோட திருவடிய தானே தன் கையால பெருமாள் வந்து தீர்த்தம் சேர்த்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தெளிச்சுண்டாராம் பெருமாள். இது பாகவதத்துல இருக்கு, பிரம்மண்ய தேவ இது யத் குணநாம யுக்தம் தஸ்யைவ யச்சரண சௌச்சம் அசேஷ தீர்த்தம் அப்படின்னு. என்ன என்ன கிருஷ்ணா இப்படி பண்றிய நீ, என்ன வேதமோதும் மந்தனர்களே என் தெய்வம் அப்படிங்கிறார் பெருமாள். எல்லாத்த விட எப்பேற்பட்ட பெருமாள் எல்லா நமக்கு வேணா கிருஷ்ணன் அப்படின்னா நமக்கு மாடு மேய்ச்ச கிருஷ்ணன்றது ஞாபகம் வரலாம், ஆனா நாரதருக்கு அப்படி இல்லை. அவர் பெருமாளை எல்லா ரூபங்களையும் பார்த்தவர், சேவிச்சவர். அப்பேற்பட்ட சர்வ வியாபியான பெருமாள் 16,000 ஆத்துல இருக்கிறதுன்றது பெரிய அதிசயம் இல்ல, அது மாயத்துவம் இல்ல. ஆனா தன்னோட சுவாமித்துவத்தை விட்டுட்டு ஒரு சௌலபிய சௌசீல்ய குணங்களோட பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த அந்த ஆச்சரியம் அது அவருக்கு தாங்கலையாம். இப்பேற்பட்ட மாயனா பெருமாள் அப்படின்னு, அப்பேற்பட்ட மாயன் மணிவண்ணன். மணிவண்ணன் அப்படின்னா இந்திரன் நீல மணியை போன்ற கருணீல மணிவண்ணன்னு வியாக்கியான். பெருமாள் வந்து அந்த ஒரு கருப்பு கலர் நீல கருநீலம், கருப்பும் இல்ல நீலமும் இல்ல, கருநீலமா இருக்கக்கூடிய அந்த இந்திரநீல கல்லு மாதிரி இருக்கக்கூடிய மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், முன்னாடியே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கான்னு இந்த ஆயத்திருமிகள் சொல்றார். கிருஷ்ணர் எப்பவோ எங்களுக்கு சொல்லிட்டார், நீ வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் நாங்க இப்ப வந்திருக்கோம். ஏன்னா கிருஷ்ணர்ன்றவர் எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாத்துறவர். பெருமாளே அப்படித்தானே, ராமனா வரும்போது ராமோ துவிர்ணாபிபாஷத்தேன்னு, ராமனுக்கு ரெண்டாவது வார்த்தையே கிடையாது, சொன்ன சொல்ல நிக்கிறவர் அவர். ராமன் வந்து ராமாவதாரத்தும் போது இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் அவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்த, நான் அடுத்த யுகத்துல வரும்போது உங்களை எல்லாரையும் விவாகம் பண்ணிக்கிறேன், அதனாலதான் இத்தனை பேரும் கோபிகைகளா இங்க பிறந்தா. ஆக ராமனா இருந்தப்ப அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட கிருஷ்ணனா வந்து காப்பாத்துற. ஆயர்பாடியிலேருந்து மதுராக்கு போகிற வழியில திரிவக்ரை அப்படின்ற ஒரு கூணி, திரிவக்ரைன்னு மூணு இடங்கள்ல அவளுக்கு வந்து உடம்பு வளைஞ்சு இருக்கு, அவ்வளவு கோணல் மானலா இருக்கக்கூடிய ஒரு கூணி அவோ வந்து சந்தனம் குடுக்கறா. ஆனா அவ சொல்றா, கிருஷ்ணா எனக்கு உன்னோட இருக்கணும் மாதிரி இருக்கே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் மாதிரி ஆசையா இருக்கேன்னு. அவளோட குணையும் சரி பண்ணி நான் அப்புறம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக வந்து அவளோட இருந்துட்டு அப்புறமா தான் அவர் திருப்பி கிளம்புறார். அப்படி அவளுக்கு பிறந்த பையனுக்கு உபஸ்லோகன்னு பேரு. ஆக சொன்ன வார்த்தைய காப்பாத்துறவர் பெருமாள், அதனால முன்ன நென்னலே வாயினே இருந்தான். பாண்டவரை வந்து பாரத போர்ல காப்பாத்துறேன்னு குந்திக்கு வாக்கு கொடுத்தார். அதனால பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார்னு நம் சுவாமி சாய்ப்பார். பல வகை இவ்வளோ அவ்வளோன்னு இல்ல, எவ்வளோ வகையில் அவளை காப்பாத்தி கொடுத்தார் அப்படின்னா, எதுக்காக அந்த குந்திக்கு சொல்லி கொடுத்த அந்த வாக்குக்காக, அந்த அந்த மாதிரியாக எங்களுக்கு முன்னாடியே பறை தரேன்னு சொல்லியிருக்காரே கிருஷ்ணன். அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம். சுக்ரீவன் ராமன் கிட்ட வேண்டும் போது எனக்கு நீ உபகாரம் பண்ணேன்னா நானும் உனக்கு பிரதி உபகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இவா என்ன சொல்றா, நாங்க வந்து முக்கரணங்களின் சுத்தியோட அனன்ய பிரயோஜனமாய், உன்னை தவிர வேற எதுவுமே நாங்க கேட்டு வரல, அப்படி நாங்க சுக்ரீவன் மாதிரி வரல, தூயோமாய் வந்தோம். பதிலுக்கு நான் உனக்கு இது தரேன், நீ எனக்கு இது கொடு, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம தூயோமாய் வந்தோம். துயிலெழப்பாடுவான், உடனே அந்த வாயில் காப்போன்னு சொல்றான். துயிலெழப்பாடுவான், கிருஷ்ணன் எழுந்த பிறகு உங்களை உள்ள அனுப்புறேன், ஏன்னா இப்ப அமிச்சா நந்தகோபர் கோவப்படுவார், ஏன்னா கிருஷ்ணர் தூங்கின்னு இருக்க, எழுந்ததுக்கு அப்புறமா வாங்கோ அப்படின்றா. உடனே இவா அதுக்கு சொல்றா, அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அவரை பார்க்கணும்னு நாங்க வரல, அவர் தூங்கி எழுந்துக்கிற அந்த அழக பாக்கணும்னு வந்திருக்கும். கௌசல்யா சுப்ரஜாராமான்னு விஸ்வாமித்ரர் எப்படி வந்து ஒரு ஒரு அந்த அவர் தூக்கத்திலேந்து அவர் எழுந்துக்கிற அழக எப்படி அவர் பாடினாரோ, அவர் சேவிச்சாரோ, அந்த மாதிரி நாங்களும் அவரை சேவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். இப்பவே எங்களை உள்ள அனுப்பிச்சுடு, ஏன்னா அவர் தூக்கத்திலேந்து எழுந்துட போற. திருப்பள்ளி எழுச்சிங்கிறதே அந்த சேவையே பரமபோக்கியம் நிஜமாவே. அது வந்து நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நம் சுவாமியோட பாதுகாசத்துல வந்தி வைத்தாளிக பத்திரி சேவிச்சோம்னா நமக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த சயன திருக்கோலத்துல பெருமாள் எழுந்து வர அழகு அப்படி நமக்கு கொடுத்திருப்பார் வந்தி வைத்தாளிக பத்திரியில. அந்த மாதிரி அந்த துயிலெழப்பாடுவான், அவர் தூங்கி எழுந்துக்கும் போது எப்படி இருக்காருன்றத நாங்க பாக்கணும். அதனால எங்களை இப்பவே உள்ள விடு, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி அப்படின்னா. அம்மான்ற பதம் இந்த இடத்துல அந்த கோவில் காப்பானை பார்த்து இவெல்லாம் சொல்ற பதமா தான் அமைஞ்சிருக்கு. எஜமானனே அப்படின்னு சொல்ற விதமா அமைக்கப்பட்டிருக்கு. ஆக காவல் தலைவனானவனே நீ முன்னம் முன்னம், முதன் முதலா நாங்க உன் உதவியை தேடின்னு வரும். ரொம்ப முதல் தடவை ஒரு ஒரு விஷயமா நாங்க ஆரம்பிக்கும் போதே முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஆயிடக்கூடாது, அதனால உன்கிட்ட தேடி வரும். வாயால் மாற்றாதே, மறுத்து எதுவும் சொல்லாம நீ எங்களுக்கு இந்த வாக் சகாயம் பண்ணு, நெகட்டிவா எந்த வார்த்தையும் சொல்லிடாத. விபீஷணன சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப கூடாது அப்படின்ட்டார் சுக்ரீவன் முதல்ல வத்தியத்தாம் அப்படின்ட்டார். ஆனா அதுக்கப்புறம் அஸ்மாபிகி தல்யோ பவத்து அப்படின்னு சேர்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் விபீஷணனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ராமர் கூப்பிடுறாரு நீர் வாரும் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போதுதான் அவருக்கு அந்த நிம்மதியாச்சு. அந்த மாதிரி உன் வாயால நீ முதல்ல சரின்னு சொல்லிட்டு எதையும் எங்களுக்கு விரோதமா பேசிடாத, நீ தயவு செஞ்சு எங்களை உள்ள விட்டுடு. நேய நிலை கதவும் நீக்கு, நேசமான நிலை கதவு, அதாவது கிருஷ்ணன் கிட்ட அத்தனை பரிவுடையது அந்த கதவு. ஏன்னா எந்த ராட்சசாலும் உள்ள புகுந்துடக்கூடாதுன்றதுனால அந்த கதவே அவ்வளவு ஜாகிரதையா இருக்குமா, கிருஷ்ணன் கிட்ட அவ்வளவு பிரீத்தியா இருக்குமா. இங்கேயான சேதனா வஸ்துக்கள்லாம் இங்கேயான அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா, கிருஷ்ணனை பொறுத்தவரையில் சேதனம் அச்சேதனம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சேத்தனா வஸ்துக்கள் இருக்கிறது அதிசயம் இல்ல, அச்சேதன வஸ்துக்கள் இருக்கிறது அதிசயம் இல்ல, இவா வாயில் காப்போன்னு இருக்கிறதும் அதிசயம் இல்ல, அந்த கதவு இருக்கிறதும் அதிசயம் இல்ல. ஏன்னா அத்தனை பேருக்குமே அங்க இருக்கிறவ அத்தனை பேருக்குமே அத்தனை வஸ்துக்களுக்குமே கிருஷ்ணன்னா அப்படி ஒரு பிரேமை. அதனால இந்த கதவு கூட நேய நிலை கதவு, நேசமான நிலை கதவுன்னு ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிலை நேய கதவு, நிலையாக பதிந்துள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கதவுன்னு அர்த்தம். இவாளோ ஆயர் சிறுமிகள், இவாள்லாம் ரொம்ப பலிஷ்டர்கள்லாம் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவள்லாம் கிடையாது. அதுலயும் இது மார்கழி மாசம், மரத்தாலான கதவெல்லாம் எப்பவுமே டைட்டா புடிச்சுன்றும் மார்கழி மாசத்துல. அதனால இவா என்ன சொல்றா, எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் சக்தி கிடையாது இந்த கதவெல்லாம் திறக்கிறதுக்கு, அதனால நீயே இந்த கதவை எங்களுக்காக திறந்து விடு. அதனால அவ கிட்ட இவா இவருக்கு நந்தகோபனுக்கு தெரிஞ்சதுன்னா வெய்ய போறாரேன்னு இந்த கோவில் காப்பவனுக்கு பயம். அதனால அவர் என்ன சொல்றார், முதல்ல நீங்களே திறந்துக்கோங்கன்றார். ஆனா இவாளுக்கு இவாளால திறக்க முடியல. ஏன்னா ஒருவேளை அதுக்கப்புறம் நந்தகோபன் தெரிஞ்சதுன்னா எப்படி நீ இவாளை உள்ள விட்டன்னு கேட்டார்னா, அவர் என்ன சொல்லலாம், நான் திறந்து உள்ள இவாளே திறந்துன்னு வந்துட்டான்னு சொல்லிடலான்ட்டு நீங்களே உள்ள போங்கன்னு சொல்லி பார்த்தா இவா கேட்கல. இவா என்ன சொல்றா, நேய நிலை கதவும் நீக்கு, நீ திறந்து விடு எங்களுக்கு, ஏன்னா எங்களால அதை திறந்துன்னு போக முடியாது, அதனால நீயே அந்த கதவை திறந்து விடு அப்படிங்கிற. இப்போ இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாயகனாய் நின்ற அனைவருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை, நந்தன் கோபன் ரெண்டுமே பெருமாளை சொல்ற பதம். நந்தன் அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபன், கோபன் அப்படின்னா வேதத்தை ரட்சிப்பவன், காப்பாற்றுபவன். ஏன்னா வேதத்தை அபகாரம் பண்ணும்போது, அதாவது அந்த மறைச்சு வச்சு மத்ஸ்யாவதாரம் எடுத்து அவர் அதை திருப்பி மீட்டு கொடுத்தாரு இல்லையா, அதனால வேதத்தை காப்பவனுக்கு கோபன் அப்படின்னு பேர். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்பெயர்பட்டவனோட கோவில் காப்பானே, பெருமாள் கோவில் அப்படிங்கறதே பிரணவத்துக்கு சமானம்னு சொல்லுவா. அதனால கோவில் காப்பானே அப்படின்னா மூல மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்து நம்மை காக்கும் ஆச்சாரியரே அப்படின்னு இங்க வியாக்கியானம். கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, கொடி தோரணம் வாசல் இதெல்லாம் விளங்கப்பெற்ற வைகுண்டத்தை கொடுக்கும் துவய மந்திரத்தை உபதேசிப்பவரே. ஏன்னா சூழ் விசும்பு தசகத்துல பார்த்தோம்னா தெரியும், நெடுவரை தோரணம் நிறைத்து மாதவன் தமர் என்று வாசலில் வானவர், கொடியணி நெடுமதில் கோபுரம், இந்த மாதிரி இந்த கொடி தோரணம் வாசல் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வைகுண்டத்துல இருக்குன்னு நமக்கு காமிச்சிருக்கா. ஆக அந்த அந்த வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய துவய மந்திரத்தையும் நமக்கு உபதேசிப்பவர் யார்னா நம்முடைய ஆச்சாரியர். மணிக்கதவம் தாழ்த்திறவாய், இந்த மந்திரங்கள் இந்த அஷ்டாட்சரம் துவயம் இதோட அர்த்தங்கள், இந்த சொற்களின் உண்மையான அர்த்தங்களை தாழ் திறப்பது போல நமக்கு புரிய வைக்கிறவா யாருன்னா ஆச்சாரியர்கள். அதனால இந்த இடத்துலயும் ஆச்சாரிய ஸ்துதியாதான் இது எல்லாமே கொடுத்திருக்கா. ஆயர் சிறுமியரோ முக்கு, இதனை பத்தி ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு, இது இதுக்கு என்ன அர்த்தம், இது அஷ்டாட்சரம் இது துவயம்னு தெரியும், அதுக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும், இது பத்தி எதுவுமே அறிவில்லாத ஆயர் சிறுமியர் மாதிரி இருக்கக்கூடிய எங்களுக்கு மாயன் மணிவண்ணன் பல அவதாரங்கள் எடுத்த மாயாவியான எம்பெருமான் நென்னலே வாய் நேர்ந்தான். முன்னாடியே மூணு தடவை சொல்லியிருக்கார், வராகனா வந்து சொல்லியிருக்கார், ராமனா வந்து சொல்லியிருக்கார், கிருஷ்ணனா வந்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லிருக்கார், அரை பறை மோக்ஷம் தருவேன்னு சொல்லிருக்க. மூணு விதமான சர்ம ஸ்லோகம் நமக்கு உண்டு, மோக்ஷ இஷ்யாமி மாசுஜன், கடைசியா கிருஷ்ணனா வந்தப்ப எங்ககிட்ட சொல்லிருக்க துயிலெழ பாடுவான், நாங்கள்லாம் இந்த சம்சார தூக்கத்திலேருந்து வெளியில வரணும், அதுக்காக அந்த அரைபறையானது எங்களுக்கு வேணும், அதை எங்களுக்கு தரேன்னு ஏற்கனவே அந்த கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், மாயன் மணிவண்ணன் சொல்லியிருக்கான். இது பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்ப யார் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? தூயோமாய் வந்தோம், மனசு வாக்காயம் மூணு விதமாகவும் தூய்மையோட நாங்க வந்திருக்கோம். ஆச்சாரியரே, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, தயையுள்ள ஆச்சாரியரே, இந்த மந்திரத்தோட அர்த்தங்களை உபதேசிக்கும் நூல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணாம இருந்துடாதீரும், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடும், நேய நிலைக்கதவு நீக்கு, இந்த வழி அதாவது பிரபத்தின்ற வழிய எங்களுக்கும் திறந்து விடுங்கோள்னு ஆச்சாரியர்களை நேரடியாக பிரார்த்திப்பதாக அமைந்த பாசுரம் இது. ஆக இதுவரைக்கும் தூங்கி இருந்த அத்தனை ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி இப்ப ஆச்சாரியன் முன்னாடி போய் நிக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ எங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுங்கோ, உங்க மூலமாதான் நாங்க பெருமாளை போய் சேர முடியும். முதல் படியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை இதன் மூலமா ஆண்டாளானவள் பிரார்த்திக்கிறாளடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.